பொல்லாத உலகமே நீ உள்ளபடி ஒரு பிழையும் அறியாத உயிர்களையே. கொல்லாதே இது போலே, கொல்லாதே இது போலே, கொல்லாத உலகமே நீ இல்லாத கொடுமையிலே எங்களை கொல்லாதே இது போலே, எங்களை கொல்லாதே இது போலே, கொல்லாதே இது போலே. கள்ளம் கபடம் ஏதும் அறியா வெள்ளை உள்ளம் படைத்த எங்களை கொல்லாதே இது போலே, கொல்லாதே இது போலே. பண்பே இல்லையா, துன்பம் தீர வழியே இல்லையா, துன்பம் தீர வழியே இல்லையா, சுகவாதிகளே கருணை இல்லையா, கொல்லாதே இது போலே, கொல்லாதே இது போலே. வருபவர்க்கே இந்தா என்று தருவதற்கே இறைவன் பொருளை கொடுத்தானே, இதை மறப்பதும் சரியோ சீமானே, இதை மறப்பதும் சரியோ சீமானே, இதை மறப்பதும் சரியோ சீமானே, இதை மறப்பதும் சரியோ சீ.